அத்தியாயம் 8. இடுக்கமான வாசல் கோட்டையில் கிறிஸ்தியான். ஏன் ஐயா என்னை இழுத்தீர்கள் என்று வியப்புடன் கேட்டான் கிறிஸ்தியான். இந்த வாசலுக்கு சற்று தொலைவில் தான் சாத்தானின் கோட்டை இருக்கிறது. அவன் இங்கே நுழைகிறவர்களை கண்காணித்து அம்பு போட்டு கொல்ல தயாராக இருக்கிறான். சிலர் அவனது அம்பால் குத்தப்பட்டு இந்த வாசலினுள் நுழைவு முன்பே இறந்து போயிருக்கிறார்கள். அதனால்தான் உன்னை அவசரமாக உள்ளே இழுத்தேன் என்று விளக்கினார் தயாளன். அது சரி, உனக்கு இந்த வழியை காட்டியது யார் என்று கேட்டார். நற்செய்தியாளர் என்று கூறிய கிறிஸ்தியான் மிகவும் மகிழ்ச்சியோடு அதுவரை நடந்ததையெல்லாம் அவருக்கு எடுத்து கூறினான். நல்லது, என்னுடன் வா, அடுத்து நீ செல்ல வேண்டிய பாதையை உனக்கு காண்பிக்கிறேன் என்று கூறிய தயாளன் கிறிஸ்தியானை அழைத்து சென்று இடுக்கமும் நேரானதுமான வழியை காட்டினார். இதோ எதிரே தெரிகிறதே, குறுகலான நேர் பாதை, இந்த வழியாகத்தான் நீ செல்ல வேண்டும். பழங்காலத்தில் தீர்க்கதரிசிகளாலும் கிறிஸ்துவானவராலும் அவருடைய சீடர்களாலும் இந்த பாதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இருபுறமும் பல வளைந்த ஆனால் அகலமான பாதைகள் உண்டு. ஆனால் இடுக்கமான பாதைத்தான் சரியான பாதை. நீ இதே பாதையில் சென்றால் பொருள் கூறுபவரின் வீட்டை அடையலாம். அவர் பல அற்புதமான காரியங்களை குறித்து உனக்கு கூறுவார் என்றார் தயாளன். கிறிஸ்தியான் அவரிடம் விடை பெற்று குறுகலான பாதையில் நடந்து சென்றான்.